இதை கேட்க கேட்க கொடுமை அடையார்தான் சொல்வது. பூமாலை ஒரு பாவை ஆகுமா? கொத்தும் வேளையில் பெட்டை கோடி தாங்காதம்மா. பாடுமா? இதை பார்க்க பார்க்க புதுமை